ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേത്രാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരേത്രാത് സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തതസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗദീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യ പദസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധിപര്യന്തായതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീ വിഷ്ണുചിത്തകുലനന്ദന കൽപ്പവല്ലീ ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമല ഗോദാമനഞ്ജ ശരണശരണം പ്രപദ്യേ സബായൈ നമഃ. ആസ്തിക അൻപർകൾ എല്ലോർക്കും അടിയനുടിയ പണിവാണ നമസ്കാരങ്ങളെ തെരിവിത്തുക് കൊള്ളുകേൻ. മീണ്ടും ഒരു അത്ഭുതമായ ഒരു ഭാഗ്യം അടിയനുക്ക് കിടത്തിരിക്കുന്നത്. ദിനമും ഇന്ന വാട്സപ്പ് മൂലമാക തൃപ്പാവയും വേദാന്ത കരുത്തുക്കളും എന്ന തലപ്പിലെ இந்த மார்கழி மாதத்திலே ஏறக்குறைய தினமும் 10 நிமிடங்களுக்கு திருப்பாவையில் உள்ள வேதாந்த கருத்துக்களை பற்றி உபன்யசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெரியோர்களின் அனுகிரகத்தின் மூலமாக அரங்கேறியிருக்கிறது. நாச்சியாராலே அருளி செய்யப்பட்ட உன்னதமான ஒரு பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருப்பாவையிலே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொல்லக்கூடிய அளவிலே உபனிஷத்து கருத்துக்கள் எந்தெந்த பாசுரங்களில் எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் நமக்கு என்ன கட்டளை இடுகிறாள் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மேலும் வியாச மகரிஷியினாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்களும் திருப்பாவையிலே ஆங்காங்கே பிரமாணங்களாக காட்டப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த இடத்திலே திருப்பாவையிலே எந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாச்சியார் தெரிவித்திருக்கிறாள், எந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எந்த பாசுரத்திலே எப்படி தெரிவித்திருக்கிறாள் என்பதை நாம் தினமும் ஒரு பாசுரம் விகிதமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதேபோல் நாச்சியாருடைய கட்டளைகள் நமக்கு நாச்சியார் எந்தெந்த பாசுரத்தின் மூலமாக என்னென்ன கட்டளை இடுகிறாள், நாம் செய்ய வேண்டிய விஷயங்களாக அவர் நாச்சியாராலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகள் எவைகள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலும் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அர்த்தங்களை, பெரியோர்கள் சாதித்திருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தனியன் தொடக்கமாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக நாம் இந்த திருப்பாவையை திருப்பாவையும் வேதாந்த கருத்துக்களும் என்ற தலைப்பிலே வேதமனைத்துக்கும் வித்தாகுமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய தேசிகா டெய்லி குரூப் மூலமாக இதை அனைவரும் அனுபவிக்க வேண்டுமாய், அனுபவித்து அடியேனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.